வெள்ளிய திரையா மோடத மறையா செந்திர நிருவந்தே நல்லே நின்னே தன்னுவா காந்திய கண்டு ஆசையு பந்தல்லே மேகத கரையா சிடிலின தனியா கேளுத நடெதரு சென்னா நுடிதரு சென்னா ஈ ஹூ நகையூ பலு சென்னா பழுக்குவ ஹெண்ணா பொன்னில பண்ணா காடிதே நன்னி மனசொன்னா ஆஹா